கட்டி வச்சுக்கோ இந்த அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச, கட்டி வச்சுக்கோ இந்த அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. இந்த நேரம் பொன்னான நேரம், வந்த கல்யாண காலம் இந்த பொன்னான நேரம், வந்த கல்யாண காலம். கட்டி வச்சுக்கோ இந்த அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. கன்னி மலர்களை நான் பறிக்க, இன்பப் பழங்களை நான் படிக்க, கற்பு நிலைகளில் நான் பழக, அன்பு உறவினில் நான் மயங்க, கொத்து மலரர நீ சிரிக்க நீ சிரிக்க, மொட்டு மலர்ந்தது தேன் கொடுக்க தேன் கொடுக்க. மாறாது இது தொட்டு தொடர்வது சொந்தம் அம்மா, தொட்டில் வரை வரும் பந்தம் அம்மா, அன்பு கரங்களில் நீ அழைக்க நீ அழைக்க, முத்துச்சரம் என நீ சிரிக்க நீ சிரிக்க. மாறாது இது மாறாது, தீராது சுவை தீராது. கட்டி வச்சுக்கோ இந்த அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. இந்த பொன்னான நேரம் வந்த கல்யாண காலம், இந்த பொன்னான நேரம் வந்த கல்யாண காலம். கட்டி வச்சுக்கோ இந்த அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனசை. கட்டி வச்சு.